श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्. श्रीदेवनायकपञ्चाशत्. मुग्धस्मितामृतशुभेन मुखेन्दुनाथे सङ्गम्य संसरणसंज्वरशान्तयेनः सम्पद्यते विबुधनाथ समाधियोग्य शर्वर्यसौ कुटिलकुन्तलकान्तिरूपा. श्रीदेवनायक पञ्चाशत् पदिनेळावत् पद्यम். देवेश्वरत्वमिह दर्शयितुं क्षमस्ते என்ற 16வது பத்தியத்துல எம்பெருமானுடைய கிரீடத்தை வர்ணிச்சார். இப்ப இந்த அடுத்த பத்தியத்துல அந்த கிரீடத்துக்கு சற்றே கீழ்க்கக்கூடிய அவருடைய எம்பெருமானுடைய திருக்குயர் கற்றை, அந்த கிரீடமானது பூர்த்தியா கவர் பண்ணாம எம்பெருமான கேசத்தை கொஞ்சம் காண்பிக்கிறதா. அந்த கேசம் எப்படி இருக்குன்னு சொன்னா கண்ணங்கரையில் இருக்கான். 16வது பத்தியத்துல சாதிச்சார் தியுமனி பிம்ப சஹசிர தீப்திஹி ஏகீகிருத்தான். அந்த கிரீடம் இருக்கு, அது 1000 சூரியனுடைய கதிர்கள் இல்ல சூரியனுடைய 1000 கதிர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா எவ்வளவு ஒரு பிரகாசம் இருக்குமோ அப்படிப்பட்ட பிரகாசத்தை உடைய இந்த கிரீடம். ஆனா அந்த கிரீடத்துக்கு கீழே இருக்கக்கூடிய குயற்கற்றை கண்ணங்கரையில ராத்திரி மாதிரி இருக்கான். ஷர்வரி அசௌ சம்பத்தியத்தைன்னு இங்க சொல்ல போறார். ஷர்வரின இரவு. எப்படி சுவாமி அப்படி கிரீடமானது அவ்வளவு பிரகாசமா இருக்கு, அதுக்கு கீழே அந்த இருளானது தெரியுமா அப்படின்னு கேட்டா அவன் நகடித்த கட்டணா சமர்த்தன். அவன்கிட்ட இல்லாதது எது? யோக சாஸ்திரம் பிரகாரம் பார்த்தாலும் யோகே ரொம்ப சிறந்த யோகியா இருக்கிறவரிடத்துல இருக்கக்கூடிய முரண்பாடுள்ள வஸ்துக்கள்லாம் ஒன்னா இருக்குமா. தத் சந்நிதௌ வைரத்தியாகன்னு சொல்லுவார். அதாவது அஹிம்சா பிரதிஷ்டே. இவன் யோகேஸ்வரன், எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணஹான கீதையில சொல்லி பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட இடத்துல இருளும் ஒளியும் ஒன்னா இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஒளி இருள் எல்லாம் பக்கத்துல இருக்கு. நம்மவர் வந்து இது அழகா தன்னுடைய திருவாயு மொழியில உப்பலியப்பன் பத்தி பாடக்கூடிய பதிகத்துல அழகா அந்த அகடித கடனா சாமர்த்தியத்தை விவரிக்கிறார். அப்படிப்பட்ட இவனுடைய திருமுக மண்டலத்துல திருமுக மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த குயற்கற்றை கண்ணங்கரையில் ஒரு ராத்திரி மாதிரி பிரகாசிக்கிறதா. அஞ்சனத் விஷயம்னு சாதிச்சார் அங்க கோபால விஷயத்தில. அந்த இருட்டுக்கும் ஒரு காந்தி உண்டு. இப்ப இருட்டு இரவுன்னு சொன்னா அந்த இரவானது சந்திரன் இல்லாம சோபிக்காது. அப்ப எம்பெருமானுடைய திருமுகமே சந்திரன். இப்ப இரவாச்சு சந்திரன் ஆச்சு. சந்திரன்னா உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வருது அமுதம் தான். அமுதை பொழியும் நிலவு. அந்த சந்திரனானது பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து ஓஷதங்கள் அதாவது மருந்துகளுக்கெல்லாம் அதுதான் வந்து ஒரு ஒரு போஷாக்க கொடுக்கறது. அப்ப எம்பெருமானுடைய அந்த அதரம் இருக்கு இல்லையா, அந்த அதுல இருந்து அமுதமானது வடிகிறதான். அது எப்படி கேட்டா பிம்பாதரம் சொல்லப்படுறார். இந்த கோவை பழத்துக்கும் எப்பயும் அதரத்துக்கும் சம்பந்தம் ஏற்படுத்துவார். கோவை வாயால் பொருட்டுன்னு ஆழ்வார் சாதிச்சிருக்கார். அது மாதிரி அந்த திருமுகத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்தஸ்மித அழகிய புன் சிரிப்பு இருக்கான் எம்பெருமானுக்கு, அதுவே அமுதமா இருக்கான். அந்த அமுதத்தால் அழகு அழகு பெற்ற திருமுகம். திருமுகமே சந்திரன். அந்த சந்திரனோடு பிரகாசிக்கக்கூடிய அந்த குயற்கற்றையினுடைய இருள் அதாவது அதனுடைய அந்த கருப்பு நிறம் அதுவே இரவு. அப்படிப்பட்ட இரவு தியானம் பண்றதுக்கு ஒரு யோக்கியமான ஒரு வஸ்துவா இருக்கான். மேலும் அது சம்சாரத்துல சம்சாரத்தினால பீடிக்கப்பட்ட எங்களுக்கு ஒரு அந்த கொடிய ஜுவரம் ஏற்பட்டிருக்கு. எங்களுக்கு அந்த கொடிய ஜுவரத்தை போக்குறதுக்கு இது பொருத்தமா இருக்குன்னு இங்க சாதிக்கிறார். அன்பேத பார்த்தோம்னா விபூதநாத தெய்வநாயகனே முக்தஸ்மித அமிர்த சுபேன. கடைசியில எல்லாம் சம்பத்தியதேன்ற கிரியாபதத்தில் அன்வயமாக போறது என்னன்னு கேட்டா ஆபரேட்டிவ் பாட்டுன்னு கேட்டா அசௌ ஷர்வரி சம்பத்தியதே. அசௌன்னு சொன்னா ஏன்னா நேரில் நின்று மங்களாசாசனம் பண்றார். அப்ப எம்பெருமானுடைய திருமேனி அழக சுவாமி வர்ணிக்கிறார். அப்ப அசௌ இந்த இரவானது சம்பத்தியதே. சம்பத்தியதேன்னு சொன்னா பொருத்தமாக இருக்கிறது. இதுதான் ஆபரேட்டிவ் பார்ட். இப்ப எதுக்கு பொருத்தமா இருக்கிறதுன்றதுக்கு கொஞ்சம் அன்பயம், இந்த இரவுன்றதுக்கு கொஞ்சம் அன்பயம், அதுக்கு உண்டான விசேஷணங்கள். அப்ப அந்த இந்த இரவு இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கு? முக்தஸ்மித அமிர்த சுபேன தே முக இந்துனா. முக்தஸ்மித முக்தன்னு சொன்னா அந்த இடத்துல அழகிய அந்த கள்ளம் கவடமற்ற சிரிப்பு, ஸ்மிதான சிரிப்பு, அந்த புன் சிரிப்பு இருக்கே அது என்னது? அமிர்த சுபேன, அதுவே அமிர்தம். முக்த ஸ்மிதம் என்கிற அமிர்தம் இருக்கோனோ, சுபம்னா சோபனம், அழகு. அந்த அமுதத்தினால் அழகு பெற்ற சுபேன திருத்தியா பக்தி ஏக வச்சனம். அதனால் தே முக இந்துனா, முக இந்துனான்னு சொன்னா முகமே இந்து, சந்திரவதனம் சொல்றாலும் அது மாதிரி. அப்போ உன்னுடைய முகம் என முகம் எனப்படும் சந்திரனால் அல்லது சந்திரனோடு ஓடு. இங்க திருத்தியா பக்தி குட்டில குந்தல காந்தி ரூபா, குட்டிலனா அந்த சுருட்டை சுருள், சாமுத்திரிக லட்சணம் பிரகாரம் அந்த திருமுடியானது குழக்கற்றையானது சுருள் சுருளா இருந்தாதான் அது ஒரு சோபை, அதுதான் அழக கூட்டுறது. அப்படிப்பட்ட குட்டிலன்னு சொன்னா அது வளைஞ்சு வளைஞ்சு இருக்கக்கூடியது. குந்தலன்னு சொன்னா அந்த குழற்கற்றை, காந்தி ரூபா ஒளியாகிய அதன், அதாவது இந்த குழற்கற்றை தான் அந்த இரவுக்கு பேசிஸா இருக்கு. அதனால குழற்கற்றையின் காந்தி ரூபான்னு சொன்னா ஒளி, அந்த ஒளியாகிய அசௌ சர்வரி, இந்த இரவு இருக்கே, இந்த இரவு எப்படி இருக்கு இப்ப? சங்கம்ய சமாதி யோக்யா, சங்கம்யனா கலந்து நின்று அன்றா ஒன்று கூடி இருந்து, சமாதி யோக்யா, சமாதி சமாதின தியானம், நாங்கள் தியானம் யாருக்கு? நக நகன அஸ்மாக்கம், எங்களுக்கு சமாதி யோக்யா. சர்வரி ஸ்ரீலிங்கமா இருக்கிறதுனால சமாதி யோக்யான்னு போட்டுண்டர். சமாதினா நல்ல தியானம், தியானம் செய்வதற்கு ஏற்றதாக இருக்கிறது. மேலும் சம்சரண சஞ்சுவர சாந்தையே, சம்சரணம் சொன்னா சம்சாரம், சஞ்சுவரம் சொன்னா அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய கொடிய ஜுவரம், ஜுவரம் சொல்றோமோ ஜுவரம் சம்ஸ்கிருத வார்த்தை. சாந்தையேனா உபசாந்தையே, அந்த சாந்திக்கு, அதை ஒழிப்பதற்கு நசிப்பதற்கு. சாந்தையே என்று சதுர்த்தி பக்தி ஏக வச்சனம். அதற்காக கிமர்த்தம் அப்படின்னு கேட்டா ததர்த்தம், அப்ப சதுர்த்தி பக்தி. சாந்தையேன்னு சொன்னா அந்த விக்னோபசாந்தையேன்னு சொல்றோமோ விக்னங்களுடைய உபசாந்திக்கு. அதற்காக சம்பத்தியதே, அதற்கு இது பொருத்தமாக இருக்கிறது அந்த இருளானதுன்னு சாதிக்கிறார். இந்த 17வது பத்தியத்துல எம்பெருமானுடைய திருக்குழற்கற்றையினுடைய வர்ணனம் ஒரு அண்மையத்தோட பார்க்கலாம். விபுதநாத முக்தஸ்மித அமிர்த சுபேன தே முக இந்துனா குட்டில குந்தல காந்தி ரூபா அசௌ சர்வரி சங்கம்ய சமாதி யோக்யா நஹ சம்சரண சஞ்சுவர சாந்தையே சம்பத்யதே. விபுதநாத தெய்வநாயகனே முக்தஸ்மித அமிர்த சுபேன, இந்த அழகிய புன் சிரிப்பு இருக்கே அதனுடைய அமிர்த சுபேன, அந்த அதுவே அமுதம், அந்த அமுதத்தினால் அழகு பெற்ற தே முக இந்துனா, உனது திருமுகமே சந்திரன், அந்த சந்திரனோடு. சந்திரனுக்கும் அமுதத்துக்கும் எப்பயும் சம்பந்தம் உண்டு. அந்த அமுதத்தை ரெப்ரசென்ட் பண்றது எம்பெருமானுடைய புன் சிரிப்பு, முகமே சந்திரனா இருக்கு. இப்படிப்பட்ட சந்திரனோடு குட்டில குந்தல காந்தி ரூபா, அந்த சுருட்டையா இருக்கக்கூடிய குழற்கற்றை இருக்கே அதனுடைய காந்தி, அதுவே என்னது? அசௌ சர்வரி, அதுவே இந்த இரவு. இந்த இரவு எப்படி இருக்கு? சங்கம்ய, சங்கமென கலந்து நின்று, சமாதி யோக்யா, அடியவங்களுக்கு தியானம் பண்ணுவதற்கு யோக்கியமாக பொருத்தமாக ஏற்றதாக இருக்கிறது. நக எங்களுக்கு அல்லது எங்களுடைய சம்சரண சஞ்சுவர சாந்தையே, சம்சாரம் என்னும் அந்த ஒரு கொடிய ஜுவரம் இருக்கே, கொடிய நோய் இருக்கே, அதனுடைய சாந்திக்கு, அதனுடைய உபசாந்திக்கு சம்பத்தியதேன்னு சொன்னா பொருத்தமாக இருக்கிறது. பது தாத்து இது, சம்மன்ற உபசர்க்கம், ஆத்மே பத ரூபம் சம்பத்தியதே. ஆக மொத்தம் விபுதநாத அசௌ சர்வரி சம்பத்தியதே. அது எப்படிப்பட்ட சர்வரின்னு கேட்டா குட்டில குந்தல காந்தி ரூபா அசௌ சர்வரி சம்பத்தியதே. மிச்ச எல்லா பதங்கள்லாம் அட்வர்பு, அதாவது எதற்காக சொல்லக்கூடிய சில பதங்கள், எப்படிப்பட்ட அந்த ஷர்வரின்னு சொல்லக்கூடிய சில பதங்கள், இதுதான் 17வது பத்தியத்துக்கு அன்வயமும் அர்த்தமும் ஆகின்றது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.